முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி. ஹே முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, எவனோடு போகிறாய் போய் நீயும் வாழடி. வலியிருந்தும் சோகம் இல்லை, உன்மேல் துளி கோபம் இல்லை, பெண்ணே நீ இல்லாமல் என் எதிர்காலம் தூரம் இல்லை. காதலி, உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி. ஹே முன்னாள் காதலி, எவனோடோ போகிறாய் போய் நீயும் வா.